श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत् वात्याशतैर्विषयरागतया विवृत्तैः व्याघूर्णमानमनसं विबुदाधिराज नित्योपतप्तमपि मां निजकर्मघर्मैः निर्वेशय स्वपदपद्ममधुप्रवाहम्. 51வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானிடத்தில் சுவாமி தேசிகன் தம்முடைய சம்சார தாபத்தை போக்குமாறு பிரார்த்திக்கிறார். விபுத ஆதி அதிராஜ, விபுதாதிராஜ, விபுத அதிராஜ, தேவாதிராஜம் அதிராஜம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தேவநாதனே விபுத அதிராஜ விபுதாதிராஜ. கொஞ்சம் சிரமம், த த பக்கத்தில் பக்கத்தில் வந்தால் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது விபுதாதிராஜ தேவநாதனே நிர்வேஷய, இதுதான் கிரியாபதம். நிர்வேஷயன்னு சொன்னால் அனுபவிக்க செய்யின, இது வந்து காசல் பிரயோகம். காசல்னா நீர் பண்ண வேண்டும் தாற்பயம், நானாக புக முடியாது அனுபவிக்க முடியாது, நீர் என்னை அனுபவிக்குமாறு செய்ய வேண்டும்னு தாற்பயம். நிர்வேஷயன் நம்ம இதில் பார்த்தோம், வரதராஜ நிஷாதத்தில் வரைச்சு 48வது பத்தியத்தில் நிர்விஷயம் சாதிச்சார். அனுதினம் அனிமேஷியர் லோச்சனர் நிர்விஷயம் முடித்தார். 48வது பத்தியத்தில் அனுபவிப்பேனாக அங்கே தன்னையே போட்டிருந்தார் அனுபவிப்பேன்னு. 49வது பத்தியத்தில் நிரந்தரம் நிர்விஷதகான்னு போட்டிருந்தார், அங்கே அனுபவித்து இருக்கக்கூடிய அப்படின்ற அர்த்தத்தில் வந்தது. ஆனால் இங்கே நிர் இந்த இடத்துல வரைச்சு நிர்வேஷயன்னு போட்டிருந்தார், நீர் என்னை செய்ய வேண்டும், நான் அனுபவிக்குமாறு நீரன்மை செய்ய வேண்டும்னு சாதித்தார். மாம் நிர்வேஷய, என்னை அனுபவிக்க செய். எதைன்னு கேட்டால் மது பிரவாகம், ஒரு தேன், அதனுடைய பெருக்கு தேன் பிரவாகம். தேன் பிரவாகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஸ்வபத பத்ம, உம்முடைய திருவடி தாமரையிலிருந்து பெருகக்கூடிய அந்த தேன் பெருக்கு, அதை அனுபவிக்க செய் அப்படின்னு தாற்பயம். என்னை ஏன் அப்படி செய்யணும், இப்போ மனசு எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார். விஷயராகத்தையா விவருத்தைஹி வாத்தியா சதைஹி வியாகூர்ணமான மனசம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு எப்படி இருக்கேன்னு கேட்டால் விஷயராகத்தையா விவருத்தைஹி, விஷயம்னு சொன்னால் இந்திரியங்களுக்கு எவைகள்லாம் கோச்சரமாக இருக்கோ அதெல்லாம் விஷயங்கள். கண்ணுனா காட்சி, காதுனா சப்தம், மூக்குனா வாசனை. இப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் மேலே அடியனுக்கு கூட ஆசை, ஆசையோட பேஷன்னு சொல்லலாம். அதனால் விவருத்தைகி, விவருத்தைகின்னு சொன்னால் அதனால் ஒரு ஒரு ஆகாரத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு சுழல் ஏற்படுத்துறது தான். இந்த ஆசைகள்லாம் சேர்ந்து ஒரு சுழற்சி ஏற்படுத்துறது, ஒரு வேர்ல் பூல் அல்லது ஒரு சைக்ளோனை. அது என்னன்னு கேட்டால் வாத்தியா சதைகி, வாத்தியானா அந்த வேர்ல் பூல் அல்லது சைக்ளோன். சதைகி ஒன்று ரெண்டு இல்லை, நூற்றுக்கணக்கான திருத்தியா பகுவச்சனம். இப்படிப்பட்ட உலக சுகங்கள் மீது ஆசை, அந்த ஆசையே பரிணமிக்கிறது, அது நூற்றுக்கணக்கான ஒரு சைக்ளோன் அல்லது வேர்ல் பூலாக மாறி அவைகளால் அர்த்தம். திருத்தியா பகுவச்சனம் வியாகூர்ணமான மனசம். வியாகூர்ணன்னு சொன்னால் அலையிறது இங்கேயும் அங்கேயும். வியாகூர்ணமான அப்படின்னு சொன்னால் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சுழல்கின்ற மனதை உடையவனான என்னை. மாம்க்கு இது விசேஷனம். வியாகூர்ணமான மனசுன்றது மனாகான சிங்குலர் மனசம்னா அது பிரதமா விபக்தி மனாகான்னு சொன்னான். சுமனாகா அப்படின்றது பகுவசனம் மாதிரி தெரியும், ஆனால் அது சுமனாகான்றது ஒரு தேவனை குறிக்கிறது, தேவகா இத்தியர்த்தா. அப்போ சுமனசம் அப்படின்னா தேவம் அர்த்தம். அது மாதிரி இங்கே வியாகூர்ணமான மனசம் அப்படின்னா அது மாம்க்கு விசேஷனமாக போடுது, அப்படிப்பட்ட எண்ணெய். ஓரிடத்தில் நிற்காத மனதை உடைய எண்ணெயின் தாற்பயம், அல்லது விஷயங்கள்லேயே ஈடுபட்டு அந்த சுழற்சியில் மாட்டிக்கொண்ட என்னுடைய மனதை உடைய எண்ணெயின் தாற்பயம். மேலும் நிஜகர்ம கர்மைகி நித்தியம் உபதத்தமபி, நிஜ கர்மன் போட்டுண்டர், நம்ம அனுபவிக்கிறதுக்கு யார் முதல்ல காரணம்னா நம்ம தான் காரணம். அதான் நிஜ கர்ம கர்மைகின்னு போட்டுட்டார். கர்மனா அந்த தாபம் சூடு. அதனால நித்தியம் உபதப்தம் அப்படி எப்பொழுதும், நித்தியம்னா நித்தியோபதப்தம், நித்திய உபதப்த நித்தியோபதப்த சந்தி குணசந்தி, நித்தியோபதப்தம் அப்படி எப்பொழுதும் தவித்து கொண்டிருந்தாலும் அந்த சுயற்காற்றில் மாற்றின் இருக்கிறதுனால மீள முடியலை. அதனால அப்படிப்பட்ட, அதாவது நமக்கு தெரியறது சம்சாரத்தில் எவ்வளோ வாட்டி நம்ம தோத்து போனாலும் மறுபடியும் அந்த சுகங்களை தேடி தான் போயின்னு இருக்கோம். வி டோன்ட் லேர்ன் எ லெசன். நமக்காக அந்த மாதிரி எழுதியிருக்கார் சுவாமி. அப்படிப்பட்ட மனசை உடைய நமக்கு, அல்லது அடியன் மாதிரி இருக்கிறவர்களுக்கு திடீர்னா பக்தி ஏற்படாது, ஏற்பட்டு அப்படியே பெருமாள் ஆசிரியச்சிட முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணினா நம்ம மேலே இறக்கப்பட்டு எம்பெருமான் தன்னுடைய திருவடி தாமரையில் நம்முடைய மனசை நிலை பெற்று இருக்குமாறு அவன் கடாட்சிப்பான். அதுக்கு தான் நம்ம பத்தியெல்லாம் சுவாமி சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட எண்ணெய் உங்களுடைய திருவடி தாமரையில் பெருகக்கூடிய தென்பெருக்கில் அனுபவிக்க செய்யுமாறு பண்ண வேணும்னு சாதிக்கிறார். விபூதாதிராஜ விபூதாதிராஜ தேவநாதனே விஷயராகத்தையா விவருத்தைஹி வாத்தியாசத்தைஹி, உலக சுகங்கள் இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசைகள்னால பலவிதமான ஆகாரங்கள் கொண்ட அந்த வாத்தியான்னு சொன்னால் சுயற்காற்று, அதன் நூற்றுக்கணக்கான சுயற்காற்றுகளால் ஏன்னா திருத்தியா விபக்தி பகுவச்சனம் வியாகூர்ணமான மனசம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை உடைய மாம் என்னை நிஜ கர்ம கர்மையி நித்தியோபதப்தம் அப்பி, மேலும் அதனால் என்னுடைய கர்மங்களாலேயே என்னுடைய செயல்களாலேயே என்னுடைய பாப்பங்களாலேயே அவைகளே என்னை தப்பிக்கின்றன. அதனால் தப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதப்தம் அப்பி உபதப்தகா சிங் பிரதமா விபக்தி உபதப்தம்ன்றது திருத்தியா விபக்தி மாம்க்கு விசேஷனம். நித்திய உபதம் போட்ட ரிலீஃபே இல்லை. அப்படி நித்தியோபதப்தம் அப்பி அனுபவித்து தவித்து கொண்டிருப்பவனான என்னை ஸ்வபத பத்ம மாம் ஸ்வபத பத்ம மது பிரவாகம் நிர்வேசைய, உம்முடைய திருவடி தாமரில் இருக்கக்கூடிய தேன்பெருக்கை அனுபவிக்க செய்யுமாறு பிரார்த்திக்கிறேன்னு தாற்பயம். அதான் நம்முடைய சொரூபம் எம்பெருமானுடைய திருவடியில் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுறது தான். அதுதான் இந்த 51வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.